நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் வீதியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் வீதியிலே, ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே, ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. காண்போம் வாழ்விலே, காண்போம் வாழ்விலே, காண்போம் வாழ்விலே.